శ్రీమద్వేదాంతరామానుజయతి కృపయా రంగిణీ న్యస్తభారం తత్సంప్రాప్తాగమాన్ తద్వితయమనుగణం శిష్టతాపూర్ణమగ్ర్యం శ్రేష్ఠ శ్రీరంగరామానుజముని కరుణాలబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమనఘం దేశికం సంశ్రయామి వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపత్వబోధం తత్పాదయుగ్మసరసీరుహభృంగరాజం త్రయ్యంతయుగ్మకృతభూరి పరిశ్రమంతం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే. శ్రీమద్వేదాంతరామానుజముని కరుణాలబ్ధవేదాంతయుగ్మం శ్రీమచ్చ్రీవాసయోగీశ్వరగురుపదయోరర్పితస్వాత్మభారం శ్రీమచ్చ్రీరంగనాథాహ్వయముని కృపయా ప్రాప్తమోక్షాశ్రమంతం శ్రీమద్వేదాంతరామానుజమునిమపరం సంశ్రయే దేశికేంద్రం శ్రీరంగేశపదే సమర్పితభరం శ్రుత్యంతరామానుజ శ్రీయోగీంద్రగురుత్తమేన యమిన శ్రుత్యంత విద్యాత్మనః ప్రాప్తశ్రుత్యవదం సయుగ్మహృదయం శ్రీవాసరామానుజాత్ శ్రీశ్రీవాసమునీంద్రదేశికమణిం శ్రేయో నిధిం సంశ్రయే. శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది. వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. గోపికా గీతత్ల ఇనికి ఆరావది శ్లోకం. వ్రజ జనార్తి హన్ వీరయోషిత నిజ జనస్మయధ్వంసనస్మిత భజ సఖే భవత్కింకరీ స్మనో జలరుహాననం చారుదర్శయ. அதாவது கோபிகைகள் பெருமாள்கிட்ட கிருஷ்ணன் அவர்களை விட்டு நீங்கின உடனே ஒவ்வொரு விஷயமா கேட்கறா. பெருமாள்கிட்ட வந்து எங்களை வந்து நான் உன்னை பார்க்க வரணும் அப்படின்றத வந்து சொல்லி, நீங்க வந்து நான் இங்க வந்து வந்ததே உங்களுக்காக தான் அப்படின்றதெல்லாம் எல்லா கோபிகைகளும் விஞ்ஞாபிச்சு, அப்புறம் எல்லாருக்கும் அந்தராத்மாவா இருக்கிற நீ எங்களுடைய மனசுலையும் சாட்சியா இருந்து இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்க மாட்டேயான்னு ரொம்ப வேதனைப்பட்டு, அடுத்த ஸ்லோகத்துல உன் கைய உன் கரஸ்பர்சத்தினால எங்களை, அதாவது உன் கையால எங்க சிரசு மேல வச்சு எங்களை அனுகிரகிக்கணும்னு போன ஸ்லோகத்துல கேட்டுட்டான். அதுல வந்து பெருமாளை வந்து காந்த அப்படின்னு கூட்டா, காந்த காமதம் அப்படின்னு காந்தன்னு கூட்டா, கேட்கறவாளுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கேட்கறத கொடுக்கக்கூடியவரேன்னு கூட்டா, இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல சகேன்னு கூட்டா. அப்ப பெருமாளை சக உதயிவான் சாத்வதாம் குலே அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலையும் சகேதான், சகே கிங்கரீஸ்மனா அப்படின்னு ஸ்லோகத்துல இருக்கு. அப்ப பெருமாளை முதல்ல சொல்றா பிரஜ ஜனார்த்திஹன், பெருமாள் வந்து இந்த கோகுலவாசிகளுக்கு வர தீங்க போக்கினவரா. ஒன்னா ரெண்டா தீங்கு மா சொல்லி முடிச்சுடலாம் அப்படின்னா, பூத்தனாசம்ஹாரத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒன்னொன்னா சொல்லணும். பூத்தனாசம்ஹாரம் என்ன, சகடாசுர வர்த்தனம் என்ன, காளிங்க நர்த்தனம் என்ன, இனி எத்தனை காரியங்களை பெருமாள் பண்ணியிருக்கார் இந்த கோகுலத்துல இருக்கிறவாளுக்காக. எத்தனை ராட்சசர்கள் வந்தா, எத்தனை பேர் பெருமாளை வந்து கொல்ல பார்த்தா, எத்தனை பேர் இந்த மொத்த கோகுலத்தையே அகாசுரன் என்ன, அதே மாதிரி பின்னாடி வரப்போற அசுரர்கள்லாம் இப்படி எத்தனை பேர் பெருமாளை வந்து ஹிம்சிக்கிறா. இப்ப பெருமாள் அதெல்லாம் ஒன்னும் அவருக்கு ஒரு கவலையும் இல்லை. அவரை பொறுத்த அளவுல தன் பக்தாளை ரட்சிக்கணும்ன்ற ஒரே குறிக்கோள் தான் பெருமாளுக்கு. அதனால கிருஷ்ணர் தன் பக்தாளை எப்படியான ரட்சிக்கிறார், எப்படி ரட்சிக்கிறார்னு கேட்டா, மஞ்சுளாவு சோலை சூழைந்த மண்ணு மண்ணு சீர் வரையெடுத்து நிறையளித்த மாசில் வாசுதேவனே. வரையெடுத்து அதாவது மலையை தன் கையால தூக்கி ஆ நிறைகளை காத்தவர், அதாவது பசுக்கள் கூட்டத்தையும் மனுஷாலையும் எல்லாரையும் காப்பாத்தினவர், அப்படி இருக்கக்கூடியவர். அடுத்தது என்ன பண்ணார் அப்படின்னா, செஞ்சோலன்பர் சிந்தை கொண்டு தீதி இல்லாத தூதனாய், தூது போன தூது போன பின்னாடி, தேருமூர்ந்ததே சுயர்ந்த செல்வதெய்வ நாயகா. தேர் ஊர் அப்படின்னா ஊர்ந்துருவேன், அதாவது தேரோட்டு அப்படின்னா ஓட்டுறார். என்ன காரியம் வேணா பெருமாள் பண்ணுவார் தன் பக்தாளுக்காக. அதனால பக்தர்களுக்கு ஒரு தீங்கு வந்தா பொறுத்துன்னு இருக்க மாட்டார். பொறுத்துக்காம என்ன பண்ணுவார் அப்படின்னா, இளம் சிங்கமா இருந்த பெருமாள் சீரிய சிங்கமா மாறிடுவார். சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்துன்னு தனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அது வேற, தன் பக்தாளுக்கு ஒரு கஷ்டம் வந்தா பொறுத்துன்னு இருக்கவே மாட்டார். அப்ப அத சொல்லி கூப்பிடுறா. இப்ப நாங்க கட்டப்படுறோமே ஏன் வரல அப்படின்னு. பிரஜ ஜனார்த்திகன், பிரஜ ஜனங்களுடைய ஆர்த்திய போக்கக்கூடியவரே. ஆர்த்தினா சோகம், அவர்களுக்கு வரக்கூடிய வருத்தம், அவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தினால வரக்கூடிய எத்தனையோ சங்கடங்கள் அதெல்லாம் போக்கக்கூடியவரே. வீர யோஷிதா, வீர அப்படின்னு கூப்பிடுறா. வீரமான புருஷரே, வீரன்னா என்ன அர்த்தம்? சுவாமி வந்து ரகுவீர கத்தியத்துல கூட சாய்க்கிறார். பெருமாள் எப்படிப்பட்டவர்னா வீரா சத்யவிரதா அப்படின்னு சாய்க்கிறார் ராமனை சொல்லும் பொழுது. ராமன் தான் வீரனா அப்படின்னா, பெருமாளுடைய ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவருடைய பராக்கிரமங்கள்லாம் நன்னா காண்பிக்கப்படுறது. அதுவும் கிருஷ்ணாவதாரத்துல சொல்லவே வேண்டாம். பின்னாடி குவலையா பீட்டம் என்ன, சானூரன் என்ன, முட்டிக்கன் என்ன, எத்தனை பேர் வரப்போறா, எல்லாரும் தூக்கி பந்தாட போறார். இப்ப இந்த வீரத்துவம், இதுக்கு முன்னாடி காளிங்க நர்தனம் பண்ணி காண்பிச்சிருக்க, அதுக்கு முன்னாடி அகாசுர வதம் பண்ணி காமிச்சிருக்க, அதே மாதிரி தேனுகாசுர வதம் பண்ணி காமிச்சிருக்க. இவர்களுக்கு வந்து அக்னி வந்து இவர்களை எரிக்க வந்த பொழுது அந்த நெருப்பை கட்டுப்படுத்தி அந்த நெருப்பு அப்படியே விழுங்கிட்டார் பெருமாளே. எத்தனை காரியம், மண்ணை உண்ட திருவாயன். அப்ப இப்படி எவ்வளவு பெரிய பெரிய பெரிய காரியங்கள், மாயனையும் வந்து வடமதுரை வைந்தனையும் எத்தனை மாயங்கள் இவர்களுக்காக பண்ணியிருக்கார். அப்படி வீரமான காரியங்களை செய்தவன். நிஜ ஜனஸ்மய துவம்சனஸ்மித, அதாவது தன்னுடைய ஜனங்களோட கர்வத்தை தன் புன்னகையினாலேயே அடிச்சு வீழ்த்தக்கூடியவர் பெருமாள். ஒரு அழகான ஒரு புன்னகை பூத்தா போறும், அந்த புன்னகையினாலேயே அவர்களெல்லாம் அடித்து வீழ்த்தப்படுறார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது பெருமாளுடைய திருமுகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நன்ன தாமரைய போன்ற திருமுகம். அதனால அதுல ஒரு புன்னகை பூத்தா அப்படியே தாமரை பூத்தா போல கொல்லுன்னு அழகா சிரிப்பாராம் பெருமாள். அத பின்னாடி சொல்ல போறான். அதனால தன்னுடைய பக்தர்களுக்கு கர்வம் ஏற்பட்டு விடாமல் பார்த்துக்க கூடியவர். ஏன்னா டம்போதர்போபிமான குரோத பாருஷ்யமே வச்ச அஜானம் சாப்பி ஜாத்திய பார்த்த சம்பதம் ஆசுரீம்னு, அசுரர்களோட குணங்கள்லாம் தன் பக்தாள்கிட்ட கிஞ்சித்து கூட வரக்கூடாதுன்னு, கொஞ்சம் கூட ஒரு லவலேசம் வரக்கூடாதுன்னு பெருமாள் வந்து ரட்சிக்கிறார் தன் பக்தாள். அவளை என்னைக்கும் சாத்விகாலா வச்சுக்க. நாம எப்பவும் சாத்விகாலா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சாத்விக சத்து விஜ்ஞேயா சபை மோக்ஷார்த்த சிந்தகான்ற ரீதியில ஆகார சுத்தோ சத்வசுத்தி, ஆகாரம் நல்லா சுத்தமா இருந்ததுன்னா பெருமாளுக்கு அதை அமுது பண்ணிட்டு, அதாவது பெருமாள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாம சாப்பிடணும். இதுக்கு லௌகீகமா சொல்லணும்னு சாப்பிட்டதுன்னு சொல்றேன். பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா அது சுத்தமானது. அதே மாதிரி எதை எதை சேர்த்துக்கலாமோ அதை அதை சேர்த்துண்டு சாப்பிட்டா அது சாத்விக குணத்தை வளர்க்கும். அதனால அப்படி இவர்களுக்கெல்லாம் வந்து தான் அமுது பண்ணதை மீதியை கொடுக்கக்கூடியவர். இந்த கோகுலத்துல இருக்கிற அத்தனை பேரும் பெருமாள் கூடையே அப்படியே ஒரு ட்ரெயின் ஆட்டம், எல்லாரும் ஒரு ஒரு கோபிகைகளாத்திலையும் போய் எவ்வளவு வெண்ணெய் எவ்வளவு பால் கறக்கும். அதாவது பசுக்கள்லாம் எப்படி கறக்கிறதுன்னா, குடம் குடமா கறக்கிறது, எதிர்பொங்கி மீதளிப்ப அப்படின்னு ஆண்டாள் சாய்க்கிறான். அதாவது பால் பாத்திரத்தை வச்சா பாத்திரமே ரொம்பிடுறது, இந்த பாத்திரம் ரொம்புமா அந்த பாத்திரம் ரொம்ப, அப்படி எதிர்பொங்கி மீதளிப்பு அவ்வளவு ரொம்பி வழியக்கூடிய பால். அப்ப எவ்வளவு தயிர், எவ்வளவு வெண்ணெய், எவ்வளவு இருக்கும் பாருங்க. அதை எல்லாத்தையும் தான் உண்ட மீதத்தை அவளையும் சாப்பிட சொல்லி அவளுக்கெல்லாம் விநியோகம் வேற பெருமாள். இப்படி ஆச்சரியமான சேஷ்டிதைகளை பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட பெருமாளை எங்க கர்வத்தை எல்லாம் ஒரு புன்னகையினாலேயே அழகா மதுர ஸ்மிதத்தினாலேயே, அது அழகா ஒரு புன்சிரிப்பினாலேயே எங்க கர்வமெல்லாம் அழியும்படி பண்ணக்கூடியவரே. அதே மாதிரி சக எங்களுக்கெல்லாம் தோழனே, பவத் கிங்கரீஸ்மனஹா, தங்களுக்கு அடிமையாக இருக்கிற நாங்கள், அடிமையா இருக்கிறோம்னா என்ன அப்படின்னா, பெருமாளுடைய குணத்தினாலேயும் அவனுடைய ஔதாரியத்தினாலேயும் அவனுடைய ரூபத்தினாலேயும் அப்படியே அதுல மயங்கி மயங்கி கீழே விழறவா எல்லாரும். அதாவது பேர் என்ன, திருஷ்டி சித்தாபகாரினம்னு சொல்ற ரீதியில நம்ம மனசை எல்லாத்தையும் கொள்ள கொள்ளும்படியான ஒரு ஆச்சரியமான திருமேனி. இத மங்களாசாசனம் பண்ணும் பொழுது அழகியார் நாகை திருநாகைய மங்களாசாசனம் பண்ணும்பொழுது திருமங்கையாழ்வார் சொல்றார், புன்னிவர் மேனி மரகதத்தின் பொங்கிளஞ்சோதி அகலத்தாரம்மின் இவர் வாயில் நல்வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி, என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திரம் கொங்கையும் நோக்குகின்றார், அன்னையன் நோக்கும் என் அஞ்சுகின்றேன். அச்சோ ஒரு அழகியவா, என்ன அழகு, பேரழகெல்லாம் ஒரு இடத்துல கொட்டினா போல இருப்பார் நாகையில இருக்கிற அழகியார்ன்ற பெருமாள், அந்த சௌந்தரராஜ பெருமாள். அதனால அப்படி ஒரு அழகான திருமேனி, அப்படி இருக்கிற அந்த எப்பெருமானை பார்த்து சாரு சாருனா அழகிய ஜலரூஹா நனம் தேவளுடைய திருமுகத்தை, அதாவது ஜலருக்குன்னா இது தாமரை, தாமரை போன்ற தேவளோட திருமுகத்தை யோஷிதாம் தரிசய, இந்த அபலையான பெண்களுக்கு, இந்த ஒன்னையே நம்பி இருக்கிற இந்த கோபிகைகளுக்கு காட்டக்கூடாதா அப்படின்ற. அதாவது லீலா சுகரன்றவர் கிருஷ்ண கர்ணாமிரதத்துல ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் சொல்ற, நயனாம்புஜ பஜத காமதுகம் ஹிருதயாம்புஜே கிமபி காருணிகம் சரணாம்புஜே முனிகுலை கதனம் வதனாம்புஜே விரஜவதூ விபவம். எம்பெருமானுடைய தாமரை போன்ற திருக்கண்கள்ல அவனுடைய அடியார்களுக்கு என்னென்ன விருப்பம் வேணுமோ அதை கண்ணாலேயே கட்டாட்சிச்சு கொடுத்துடுறானா. பெருமாளுடைய திருக்கண் கட்டாட்சம், தாயாருடைய திருக்கண் கட்டாட்சம்னு சொல்றோம் இல்லையா, கிருஷ்ணருடைய கண்கள்லயே அந்த கட்டாட்சத்தின் ரீதியில தன் அடியார்களுக்கு என்னென்ன வேணுமோ அது கொடுக்கப்படுறது. அதே மாதிரி அவனுடைய ஹிருதயமாகிற தாமரையில என்னன்னா ஹிருதயாம் புஜே கிமபி காருணிகம், அந்த கருணையே இருக்கிற அந்த ஸ்வபாவம் அவனுடைய ஹிருதயத்துல சுப்பிரதிஷ்டிதமா இருக்கான். சரணாம் புஜே, பெருமாளுடைய திருவடிகள்ல என்ன இருக்கு, இரண்டு அழகான திருவடி பாதங்கள், தாமரை ஒத்த பாதங்கள், ஒரு அழகான தாமரை அப்படி பூத்தா தாமரை காடு அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார். ஒரு ஞாயிறு ஆயிரம் மலர்ந்தன், இரு ஞாயிறு ஆயிரம் மலர்ந்தன், பெருமாளுடைய அப்படி அழகா இருப்பாராம். ரெண்டு திருவடி தாமரைகள் அப்படியே அழகான ஒரு தாமர புஷ்பங்கள் பூத்தா மாதிரி இருக்குமா, அந்த தாமர புஷ்பம் மாதிரி இருக்கிற திருவடிகள்ல முனிவர்கள், முனிவர்களோட குழாம், அதாவது முனிவர்கள்லாம் வந்து வந்து சேவிச்சு போற திருவடியா இருக்கான். சரி, முகத்துல என்ன இருக்கு, வதனாம் புஜே பிரஜவதூ விபவம், ஆயர்பாடி நங்கைகளுக்கெல்லாம், அதாவது இந்த கோகுல பெண்களுக்கெல்லாம் வந்து தனம் போல இருக்கிறது அவனுடைய வதனாம் புஜம், அவனுடைய அழகான திருமுக மண்டலம் அப்படின்னு சொல்ற. அதனால்தான் இந்த ஸ்லோகம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் லீலா சுகரோடதுல. அதே மாதிரி பெருமாளுடைய அந்த தாமரை போன்ற திருமுகமும் அப்படியே அலப்பாயிர கண்களையும் நான் எப்பதான் பார்ப்பேன் அப்படின்னு அவர் கேட்கிறார். மதுரமந்த சுசிஸ்மித மஞ்சுளம் வதன பங்கஜமங்கஜவேல்லிதம் விஜயதாம் பிரஜபால வதூ ஜனஸ்தன தட்டி விலுடன் நயனம் விபோ அப்படின்னு பெருமாளை பார்த்து அவ சொல்றா, ரொம்ப அழகான தாமரை போன்ற திருமுகம், அதே மாதிரி தூய்மையான மந்தஹாசம். இந்த மந்தஹாசத்துக்கு ஈக்குவலே இல்லை, அது எப்படிப்பட்ட மந்தஹாசம்னா நிஜ ஜனஸ்மயத்வம்சனஸ்மித, எங்களுடைய கர்வத்தையெல்லாம் போக்கக்கூடிய அழகான ஒரு சிரிப்பு, இப்படி இருக்கிறத நாங்க எப்ப சேவிக்க போறோம் அப்படின்னு அவ கேக்கிறா. பெருமாள் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவர்களை வந்து அவர்கள்ட்ட இருந்து இத்தனை ஸ்லோகம் வாங்கணும்ன்றதுதான் அவருடைய எண்ணமே. பெருமாளோட எண்ணம் வந்து அவர்களை கத்தி கதற விடணும்ன்றதெல்லாம் பெருமாளோட எண்ணம் இல்லை. அதாவது அழகான ஸ்லோகங்கள், இவெல்லாம் முனிவர்கள் தானே பூர்வ விருத்தாந்தத்துல, இவர்கள்லாம் கதறினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக பெருமாள் ஒவ்வொரு காரியமா பண்றார். அதனால இப்படி ரொம்ப உயிர் துணையா இருக்கிற அந்த எம்பெருமானை நோக்கி இவர்கள் பாட, அதே மாதிரி பெருமாளுடைய அந்த முகத்துல இருக்கிற காந்தி ஆடவர்களையே மயக்கிறது. அதாவது பெருமாளை வந்து புருஷர்கள் பார்த்தாலே மயங்கக்கூடிய கிருஷ்ணரோட திருமேனி. சுவாமி கிருஷ்ணரை பார்த்தா எல்லாருக்குமே ஆக்கர்ஷம். நீங்க பாருங்களே, யாராத்திரையும் ஏதாவது ஒரு கிருஷ்ணர் படம் இருந்துட்டே இருக்கும், எத்தோண்டு அது பாலகிருஷ்ணரோ இல்ல வெண்ணைக்காக தவழற கிருஷ்ணரோ, வெண்ணை காடும் பிள்ளையோ அதுவா முரளி கிருஷ்ணரோ அதுவா ருக்மிணி சத்யபாமாவோட எழுதிருக்கிற கிருஷ்ணரோ, ஏதோ ஒரு கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணருக்கு வசீகரம் அதிகம். நீங்க மன்னார்குடியில போய் சேவிக்கணும், நேரா சேவிச்சேன்னா அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த கிருஷ்ணரை பார்த்தவாளுக்கு மன்னார்குடியை தவிர வேற எங்கேயும் போகணும்னு தோணாது. அப்படி அந்த ஒரு ஆச்சரியமான க்ஷேத்திரம் சம்பகாரண்ய க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துல இதே கோபிகைகளுக்கு வந்து அந்த ஹரித்ரா நதினு சொல்லக்கூடிய புஷ்கரணி, அந்த புஷ்கரணியில பெருமாள் பண்ண லீலையெல்லாம் அவ்வளவு ஆச்சரியமான லீலைகள். அப்ப அது திருப்பி அந்த ஜலக்கிரீடையெல்லாம் பண்ணி அங்க மகரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ண இடம் தட்சிண துவாரகான்னு சொல்லுவா. எதுக்காக இவ்வளவு சொல்றேன்னா, அந்த சிரிப்பு அங்க பார்க்கலாம், அந்த அவ்வளவு ஆச்சரியமான ஒரு மந்தஹாசமும் அந்த திருமுக மண்டலமும் அதை பார்த்துட்டே இருக்கலாம். அதனால்தான் இவ என்ன கேட்கறா, சாரு தரிசய, அதை எங்களுக்கு காமி அப்படின்னு கேட்கறா பெருமாள்கிட்ட. இவ்வளவு நேரம் காண்பிச்சுட்டே இருந்த அந்த அனுகிரகம் திடீர்னு மறைஞ்சு போகவே பெருமாள் அவ வந்து அவ்வளவு அழகான திருமுக மண்டலத்தை எங்களுக்கு காமிக்காம மறையக்கூடாது அப்படின்னு பெருமாளுக்கு சொல்றா போல இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கா. அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல பெருமாள் பிராட்டியை இட்டு, இந்த கிருஷ்ண கர்ணாமிரதத்துல ஒரு சூக்ஷ்மம் உண்டு, நிறைய இடத்துல தாயார வச்சு பெருமாளை சொல்றா கண்ணனை. அதாவது அம்மா இருக்கும்போது நாங்க அழலாமான் தான் முதல் ஸ்லோகமே. அடுத்த ஸ்லோகத்திலையும் வரப்போறது ஸ்ரீ பிராட்டி ஸ்ரீனி கேதனம், பிராட்டிய எல்லாத்திலையும் சொல்ல போறான். அதாவது ருக்மிணி தாயாருடைய சிபாரிசுன்றது வலிமையான சிபாரிசு. அதாவது வலிமையான சிபாரிசு பெற்றவாளுக்கு எந்த ஒரு பொருளும் சுலபமா கிடைக்கிறது பாருங்களேன். அதனால இந்த இதுல இருப்பா பாருங்க, அதாவது ஒரு பெரிய போஸ்டில் இருக்கிறவா, அவாத்து அவாத்துல இருக்கிறவா, அவ ஒய்ஃப் கிட்ட சொல்லி அந்த காரியத்தை பண்ண வைக்கலாம்னா ஈஸியா அதை பண்ணலாம். அவ நல்லா தெரிஞ்சவான்னா நான் வாட்ட சொல்றேன் அவரை வாட்ட சொல்லி பண்ண வச்சிருவா அப்படின்னு. குழந்தைகள் கூட ஆத்துல ஏதாவது ஒரு காரியம் ஆனோம்னா அம்மா மூலம் அப்பா கிட்ட போறா பாருங்க. அந்த மாதிரி இவ தாயார முன்னிட்டு பெருமாளை சரணாகதி பண்ண போறா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் மேல வந்து இங்க இந்த ஸ்லோகங்கள்ல பார்ப்போம்னு சொல்லிண்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.